சிவரும் கருணேசாவும் அழகா திசைகளும் ஜொலிக்குது ஒளியில். கருணாரசமெனும் பனி சூடும் கைலாய தரிசனமே கண்ணார தெரியது எதிரில். திருநீரை பூசி வரும் கருணேசாவும் அழகால் திசைகளும் ஜொலிக்குது ஒளியே. கருணாரசமெனும் பனி சூடும் கைலாய தரிசனமே கண்ணார தெரியது எதிரில். அனல் சூடும் நாயகனே ஈசா அண்ணாமலையானே, அனல் சூடும் நாயகனே ஈசா அண்ணாமலையானே, பனியாரும் வெம்மையன பதமாகும் உள்ளமெல்லாம் பசுபதி உன்முகம் காண்கையிலே. திருநீரை பூசி வரும் கருணேசாவும் அழகா திசைகளும் ஜொலிக்குது ஒளியே. கருணாரசமெனும் பனி சூடும் கைலாய தரிசனமே கண்ணார தெரியது எதிரில். அபிஷேகம் திருநீரில் ஆனந்த சிரமீரில் லிங்கத்தின் அங்கங்கள் வெளியாகுமே. அனல் வீசி வரும் கோடையிலே கைலாய முருகிடுமே, அது போலுந்தன் கோலம் ஒளியேறுமே. அபிஷேகம் திருநீரில் ஆனந்த சிரமீரில் லிங்கத்தின் அங்கங்கள் வெளியாகுமே. அனல் வீசி வரும் கோடையிலே கைலாய முருகிடுமே, அது போலும் தன் கோலம் ஒளியேறுமே. உருகிய தருணம் உளம் நிறைவாய் நீ உருகிய பனியாய் அருள் தருவாய். உருகிய தருணம் உளம் நிறைவாய் நீ உருகிய பனியாய் அருள் தருவாய். சிவரூபம் மலை ரூபம் பனி ரூபம் அவையாவும் நீ தரும் கருணை விளக்கமே. திருநீரை பூசி வரும் கருணேசாவும் அழகா திசைகளும் ஜொலிக்குது ஒளியே. கருணாரசமெனும் பனி சூடும் கைலாய தரிசனமே கண்ணார தெரியது எதிரே. முழுதான பௌர்ணமியில் முதலே உன் மலை வடிவம் பனி பூசும் பகலாக தோன்றுமே. குளிரோடு எழும் வெள்ளிமலை கொன்றை அணிந்தது போல் குருவே உந்தன் கோலம் ஓங்குமே. முழுதான பௌர்ணமியில் முதலே உன் மலை வடிவம் பனி பூசும் பகலாக தோன்றுமே. குளிரோடு எழும் வெள்ளிமலை கொன்றை அணிந்தது போல் குருவே உந்தன் கோலம் ஓங்குமே. இறுகிய பனியாய் குளிர்ந்திடுவாய், இறுகிய நெஞ்சை இழக்கிடுவாய். இறுகிய பனியாய் குளிர்ந்திடுவாய், இறுகிய நெஞ்சை இழக்கிடுவாய். உறைந்தாலும் கரைந்தாலும் மறைந்தாலும் நிறைந்தாலும் யாவையும் அடியவர் கணக்கிலே. திருநீரை பூசி வரும் கருணேசாவும் அழகா திசைகளும் ஜொலிக்குது ஒளியில். கருணாரசமெனும் பனி சூடும் கைலாய தரிசனமே கண்ணார தெரியது எதிரில். திருநீரை பூ பூசி வரும் அருணேசாவும் அழகா திசைகளும் ஜொலிக்குது ஒளியில் கருணாரசமெனும் பனி சூடும் கைலாய தரிசனமே கண்ணார தெரியது எதிரில் மணல் சூடும் நாயகனே ஈசா அண்ணாமலையானே மணல் சூடும் நாயகனே ஈசா அண்ணாமலையானே பனியாரும் மெம்மையன மதமாகும் உள்ளமெல்லாம் பசுபதி உன்முகம் காண்கையிலே திருநீரை பூசி வரும் அருணேசாவும் அழகால் திசைகளும் ஜொலிக்குது ஒளியே கருணாரசம் எனும் பனி சூடும் கைலாய தரிசனமே கண்ணார தெரியே தேரே